രാമാനുജതയാപാത്രം ജ്ഞാന വൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാരദസമാരംഭാം നാഥയാമുന മധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപരാം യോ നിത്യമച്യുതവരാംബുജൈഗ്മരുഗ്മ വ്യാമോഹരസ്തരിതരാണി തൃണായമേന അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്തദേകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ. ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്തം സദാഹൃതി. വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണ ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം മയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. യോന്ത പ്രവിശ്യ മമ വാചമിമാം പ്രസൂപ്താം സഞ്ജീവയത്യ കില ശക്തിധരസ്വതാംനാ അന്യാസഹസ്രചരണശ്രവണത്വകാദീൻ പ്രാണാന് നമോ ഭഗവത് പുരുഷായ തസ്മൈ. യസ്യ വാഗ്വൃദ്ധി പര്യന്ത യതിരാജ സരസ്വതി തസ്മൈ വേദാന്ത ഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമ. അസ്മത് ഗുരു പരമ്പരായ നമ. മുക്കുന്ദമാലയില് എട്ടാവത് ശ്ലോകം ചിന്തയാമി ഹരിമേവ സന്തതം ശ്ലോകം. പോണ ശ്ലോകത്തിനാല് ആഴ്വർ അദ്ദേവമേ വിശത്തു അപ്പൊ സാധിച്ച இன்று என்னுடைய மனசானது தேவரீருடைய திருவடி தாமரைகளை பற்றட்டும் அப்படின்னு சொன்னார். ஆழ்வார் அப்படி பிரார்த்திச்சபடினால எம்பெருமான் கண்ணன் அதே போல அனுகிரகம் பண்ணார். அப்படி அனுகிரகம் பண்ணதுனால எம்பெருமான சர்வ காலத்திலையும் சிந்திக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறார். சிந்தயாமி ஹரிமேவ சந்ததம் மந்த மந்த ஹசிதானாம்புஜம் நந்தகோப தனயம் பராத்பரம் நாரதாதி முனி பிருந்தவந்திதம். சிந்தயாமி ஹரிமேவ சந்ததம் மந்த மந்த ஹசிதானாம்புஜம் நந்தகோப தனயம் பராத்பரம் நாரதாதி முனி பிருந்தவந்திதம். மந்த மந்த ஹசிதானாம்புஜம் மந்தஹாசமுள்ள தாமரை போன்ற திருமுக மண்டலத்தை உடையவரும் நாரதாதி முனிபிருந்த வந்திதம் நாரதர் முதலான ரிஷி கூட்டங்களாலே சேவிக்கப்பட்டவரும் பராத்பரம் உயர்ந்தவர்களான பிரம்மாதிகளை காட்டிலும் உயர்ந்தவராக இருக்கக்கூடியவரும் ஹரிம் ஆசிரித்தர்களுடைய துக்கத் போக்கக்கூடியவருமான நந்தகோப தனயம் ஸ்ரீ நந்தகோபனுடைய திருக்குமாரனாக அவதரித்த கண்ணன் கண்ணனையே சந்ததம் எல்லா காலத்திலும் சிந்தையாமி தியானம் பண்ணுகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துடைய பதார்த்தம். ஆழ்வார் ஹரிமேவ சந்ததம் சிந்தையாமி அப்படின்னு முதல்வரியே போட்டார். ஹரி ஒருவனையே எப்பொழுதும் சிந்திக்கிறேன். இதுல என்ன தெரிகிறது அப்படின்னா பகவதைக்க பாரதந்திரியமானது இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கப்படுறது. பகவானை தவிர வேறு ஒருவனை நான் சேவிக்க மாட்டேன். இப்படிப்பட்ட பகவதைக்க பாரதந்திரியத்தை நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தையே சாதிக்கிறார். ருத்ரன் முதலான தேவதாந்திரங்களை சேவிக்க மாட்டேன், பகவான் ஒருவனையே சேவிப்பேன். ஆனால்தான் அங்க ஒரு ஏவகாரம் இருக்கு, ஹரிமேவ சந்ததம் சிந்தையாமி, ஹரியை தவிர வேறொருவனை நான் சேவிக்க மாட்டேன். சரி, இது ஏன் ஹரிய சேவிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் அதை சாதிக்க அதையும் சொல்றார் ஆழ்வார். வியாக்கியானத்தில் எடுக்கிறார், ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைர் அபி ஸ்மிருதா அனிச்சையாபி சம்ஸ்பிருஷ்டா தகத்தியவகி பாவகா. ஹரிர் ஹரதி பாபானி துஷ்டசித்தைர் அபி ஸ்மிருதா. ஹரியினுடைய ஸ்மரணம் இருந்தால், அவன் கெட்டவனாக இருந்தாலும் தீய மனதை உடையவனாக இருந்தாலும் ஹரிய நினைச்சுட்டா அவனுடைய பாபங்களை எம்பெருமான் போக்கடிக்கிறான். உதாரணம் காட்டுறார், நெருப்பு தொட்டா அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்ணா தகத்தியவகி பாவகா, தெரியாம நெருப்ப தொட்டா கூட அது சுடதான செய்யும். அத மாதிரி நாம் தீய எண்ணங்களை உடையவராக இருந்தாலும் நம்முடைய மனசு எம்பெருமான நினைச்சுட்டா எம்பெருமான் நம்முடைய பாபங்களை போக்கடிக்கிறான். அப்போ அதே போல சம்சார வர்த்தகமா இருக்கக்கூடிய, சம்சாரத்தை மேலும் மேலும் வளர செய்யக்கூடிய பாபங்களை ஸ்மரண மாத்திரத்திலேயே போக்கடிக்கிறான் அப்படின்னா, அந்த ஹரியினுடைய ஸ்மரணத்தை விட்டுட்டு சம்சாரத்தை, சம்சார வர்த்தகர்களா இருக்கக்கூடிய, சம்சாரத்தை மேலும் மேலும் வளர செய்யக்கூடிய, வளர செய்பவர்களாக இருக்கக்கூடிய ருத்ராதிகளை நாம ஏன் சிந்திக்கணும் அப்படின்னு கேக்கிறார். இதுதான் ஹரிமேவ அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஏவகாரத்தினுடைய அர்த்தம். நாம ஏன் சம்சாரம் போகணும், சம்சாரத்தை போகணும் அப்படின்னால் போக்கடிக்கிறதுக்கான சக்தி சாமர்த்தியம் எம்பெருமான் ஸ்ரீஹரிக்கிட்டதான் இருக்கு. சம்சாரத்தை போக்கடிக்கக்கூடிய சக்தி வந்து ருத்ராதிகள்கிட்ட இல்லை. அதனால சக்தி சாமர்த்தியம் இல்லாத வாழை சேவிக்கிற காட்டிலும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய நாராயணனே நமக்கே பறைதருவான் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைய ஹரிமேவ, ஹரியே தான் நம்மளை போக்கடிக்கிறான் அப்படின்னு காட்டுறார். துஷ்ட சித்தையில் அபிஸ்மிருத்தா, அதுவும் அந்த ஸ்லோகத்தில் சொல்லும்போது நல்ல எண்ணத்தோட பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு இல்ல, தவறான எண்ணங்கள் உடையவன் கூட அவனுடைய மனசுல ஒரு சமயம் பெருமாளை நினைச்சிட்டான்னா போரும், அவனுடைய பாபங்கள் எல்லாம் போகும். அப்போ புருஷன் மனசால ஸ்மரிக்கணும், மனசால ஸ்மரிக்கணும்னா புருஷனுடைய மனசு சுத்தமா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. அப்போ புருஷனுடைய மனசு சுத்தமா இருக்கணும், அந்த சுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு அவன் ஒரு உபாசனம் பண்ணணும், அந்த தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அப்புறமா போய் பெருமாளை சேவிக்கிற நேரத்தில் மொத்தம் விடிஞ்சு போயிடும். அதனால அவனுடைய மனசு சுத்தமா இருக்கணும்னே இல்லை, அந்த சுத்தம் இல்லாத மனசால ஒரு முறை பெருமாள் நினைச்சானா போறோம், அவனுடைய மனசானது சுத்தமாயிடும், எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. அதனால்தான் துஷ்ட சித்தையில் அபிஸ்மிருத்தான். இது ஆழ்வாரம் திருமாலையில சொல்லும்பொழுது, மொய்த்தவல்வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திரபந்துமன்றே பராங்கதி கண்டுகொண்டான். அப்போ கோவிந்தா அப்படின்ற ஒரு திருநாமம், இந்த திருநாமத்தினால கோவிந்த நாமோச்சாரணம் பண்ணி மகாபாபங்கள் எல்லாத்தையும் பண்ண சத்திரபந்துவே சுத்தமாயிட்டான்னா நாமெல்லாம் எங்கேந்து? அப்போ மகாபாபியா இருக்கக்கூடிய க்ஷத்திரபந்துவே கோவிந்த நாமோச்சாரணம் பண்ணும்பொழுது அது எப்படி பண்ணிருக்கான், அவன் பண்ண பாபங்களுக்கெல்லாம் பிராயசித்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ஷத்திரபந்து வந்து கோவிந்த நாமோச்சாரணம் பண்ணான்னு எங்கேயாவது இருக்கா? இல்லையே, அப்படி இல்லையே. அவன் அப்படியே கோவிந்த நாமோச்சாரணம் பண்ணான், அவன் பண்ண பாபங்களுக்கெல்லாம் பிராயசித்தம் பண்ண மாதிரி தெரியல. அப்போ அந்த நாமோச்சாரணமே பாபகாரமா இருந்திருக்கு. எது இந்த கோவிந்த நாமோச்சாரணமே, கோவிந்தான்னு அவன் தெரிவிச்சபடியினால அவனுடைய அந்த நாமோச்சாரணமே அவன் பண்ண பாபங்கள் எல்லாத்தையும் போக்கடிச்சுடுத்து. அப்போ பரகதி ஹேதுவா இருக்கிறது எது? எம்பெருமானுடைய நாமோச்சாரணம். இது இங்கேயும் சொல்லலாம், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன் நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன. அப்போ இதை வந்து விபீஷணாழ்வார் கடற்கரையில சரணாகதி பண்றார். கடற்கரையில சரணாகதி பண்ணும்பொழுது கடல்ல மூழ்கி சரணாகதி பண்ணான்னா இருக்கு, சேத்து ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நன்னா சரீர சுத்தம்லாம் ஏற்பட்ட பிறகு இதனால் வரை தான் பண்ண பாபங்கள்லாம் போக்கடிச்சுண்டு அதுக்கப்புறம் கடல்ல மூழ்கி எழுந்து சரணாகதி பண்ணான்னு இருக்கு, இல்லையே, அப்படியே தானே சரணாகதி பண்ணான் இருக்கு. அதனால நம்முடைய தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருநாமத்தை ஸ்மரிக்கணும்ன்றது இல்ல, அப்படியே ஸ்மரிச்சாலே போறோம், அதுதான் துஷ்ட சித்தையில் அபிஸ்மிருத்தான்னு சொல்றேன். இது அர்ஜுனன் விஷயத்திலே நம்மளால காட்ட முடியும். கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவா பிரச்சாமித்வா தர்ம சம்மூட சேதாக எச்ரேயஸ்யாத் நிஷ்டிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு அர்ஜுனன் போர்க்களத்தில் இப்படித்தானே சொன்னான், உனக்கு சிஷ்யனாக உன்னை சரணமடைஞ்சிருக்க என்ன, எனக்கு நீ சில விஷயங்களை போதிக்க வேண்டும், நான் உனக்கு சிஷ்யனாக இருக்கேன். அதுவும் அந்த சமயத்திலும் அவன் எதுவும் பிராயசித்தங்கள்லாம் பண்ணிண்டா போல தெரியல. திரௌபதி ரஜஸ்வலா காலத்துல கூட ஹா கிருஷ்ண துவாரக வாசினஹா அப்படின்னு வாசின் அப்படின்னு ரஜஸ்வலா காலத்திலேயே கிருஷ்ணனை ஸ்மரணம் பண்ணியிருக்கா, கிருஷ்ணனை நினைச்சு கதறி இருக்கா. அப்போ எம்பெருமானுடைய சிந்தன பஜனாதிகளுக்கு சேத்தன சுத்தி அசுத்திகளை அவன் ஒருபொழுதும் எம்பெருமான் பார்க்க மாட்டான். அப்ப என்ன முக்கியம் அப்படின்னா எம்பெருமான ஸ்மரிக்கிறதுன்றதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் துஷ்ட சித்தை அபிஸ்மிருதா அப்படின்னு சொன்ன. இந்த அப்பின்றதுக்கு இந்த உதாரணங்கள்லாம் நம்மளால காட்ட முடியும். இதுவும் சக்ருத் பிரமாணத்தால சக்ருத் ஸ்மரணத்தினாலேயே இந்த பாப்பங்களை போக்கடிக்கிறான். ஒருமுறை பண்ணா போறோம், மறுபடியும் அந்த பாப்பங்களை போக்கடிக்கணும் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட பாப்பங்களை போக்கடிக்கிறான். தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதிர்மூர்த்தி அமர்களுடைய ஆழி சங்குவாள் வில் தண்டாதி பல்படையன் குமரன் கோல ஐங்கனை வேள்தாதை கோதலடியார்த்தம் தமர்கள் தமர்கள் தமர்களாம் சதிரே வாய்க்க ரமியேற்க. அடியார்களுடைய கொடிய பாபங்களை போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியமானது எம்பெருமானத்தில் இருக்கு. அந்த சாமர்த்தியத்தை உடைய சாமர்த்தியத்தோடு இருக்கக்கூடிய திருமேனியை உடையவன் எம்பெருமான். அப்போ எப்பேற்பட்ட பாப்பங்களை போக்கடிக்கிறான். பாப்பங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கும். இந்த கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய பாப்பங்களை போக்கடிக்கக்கூடிய சக்தியானது எம்பெருமானிடத்தில் இருக்கு. இந்த சக்தி இல்லாத தேவதாந்திரங்களை அடியன் ஒருபொழுதும் சிந்திக்க மாட்டேன்னு சொல்ற. அப்போ வியாதிக்கு இப்ப இன்ன வியாதி இது அதுக்கு மருந்து அப்படின்னு இருக்கணும். அடியனுக்கு ஜுரம், ஜரத்தை போக்கடிக்கிறதுக்காக அடியன் கால்வலி மாத்திரையை சாப்பிட்டேன்னா அந்த ஜுரமானது போகாது. அப்ப இந்த வியாதிக்கு இதுதான் மருந்துன்னு நினைச்சு எடுத்து கரெக்டா எடுத்துக்கணும் நாம. அதுபோல எம்பெருமான் நாமோ எம்பெருமான் மோக்ஷப்பிரதன், நாமெல்லாம் மோக்ஷத்தை பெறுவதற்காக அவனை உபாசிக்கிறோம். மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய சக்தி எம்பெருமானிடத்துல இருக்கு. அப்போ அவனை பற்றி கொள்ளாமல் மற்றவர்களை பற்றி கொள்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படி ஜுரத்துக்காக சாப்பிடாம மாத்திரைய கால்வலிக்காக சாப்பிட்டால் அந்த ஔஷதம் வந்து நமக்கு போக்கியத்தை கொடுக்காது, ஜுரத்தை போக்கடிக்காது. அதுபோல எம்பெருமான் விஷயக சிந்தனமானது ஸ்பஷ்டமா இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. மந்த மந்த ஹசிதானாம் புஜம், எம்பெருமான் மந்தஹாசம் உள்ள திருவடி தாமரைகளை உடையவன். அவனுடைய தந்தங்கள் வெளியில தெரியாத இருக்கக்கூடிய அளவுல புன்னகை செய்பவன். ஈஸ்வர் விகாசம்னு சொன்னா சாஸ்திரத்துல அப்படிப்பட்ட திருமுக மண்டலத்தை உடையவன். ஜனமனோரஞ்சகமா இருக்கக்கூடிய அந்த ஹாசம், இந்த ஹாசம் காம்பீரிய தியோதகமா இருக்கும், காம்பீரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அம்புஜம் அப்படின்ற இந்த பதத்தினால போக்கியத்துவமானது சொல்லப்படுறது. தன்னுடைய நிலத்தில் கடக்கக்கூடிய தாமரை போல சர்வஜன ஆனந்தகரமாக தரிசனீயமாக இருக்கக்கூடிய தாமரை திருமுக மண்டலம். நம்பாத்துல ஒரு குளம், அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை ரொம்ப அழகா, நம்பாத்திலேயே இருந்தீங்கன்னா அது அவ்வளவு அழகா இருக்கும். இந்த காய்கறியெல்லாம் தோட்டம் போட்டால்னா நம்பாத்துல பொறிக்கிற காய்கறினா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். எம்பெருமானை யாசிக்கிறதுக்கும் மற்றவாளை யாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. லோகத்துல சில பிரபுக்களை யாசிச்சால் அவ ஒன்னும் கொடுக்கவும் மாட்டா, கொடுக்காம இருந்தாலும் அவள் முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். அந்த மாதிரி திருமுக மண்டலத்தை திருமுக மண்டலத்தோடு இல்லாமல் மந்தஹாசத்தோடு இருக்கக்கூடியவன் எம்பெருமான். காலவசத்தினால அர்த்திகளுக்கு கால விசேஷத்தினால ஒரு சமயம் ஆசம், ஒரு சமயம் ஆசம் இல்லை. அப்படி இல்லாமல் சர்வதா ஹாசத்தோட நாம் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை பற்றிக் கொள்ளும்படி சந்தோஷ கால பிரதீட்சை அப்படின்னு சொன்னா போல சந்தோஷ காலத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடிய அளவில் எம்பெருமானுடைய திருமுக மண்டலமானது இருக்கு. சதா சந்தோஷத்தையே கொடுக்கக்கூடியவன், அதுதான் சந்ததம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதத்துடைய அர்த்தம். சந்ததம் மந்த மந்த ஹசிதானாம்புஜம் ஹரிமேவ சந்ததம் சிந்தையாமி அப்படின்னு அன்மயம் பண்ணார் பிரிவா. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தியதே சா ஹானிஹி தன் மகச்சித்ரம் சா பிராந்திஹி சாச்ச விக்ரியா அப்படின்னு சொல்றா கருட புராணத்தில். எந்த முகூர்த்தத்தில் வாசுதேவனுடைய எந்த முகூர்த்தத்திலேயோ க்ஷணத்திலேயோ வாசுதேவனை நாமெல்லாம் நினைக்கலையோ அந்த முகூர்த்தம் அந்த க்ஷணம் இதெல்லாம் நமக்கு பெரிய நஷ்டம்ன்ற, அது கேடு, அது தீய எண்ணங்களை கெட்ட செயலில் புரிவது அப்படின்னு வியாக்கியானம் பண்றா. இந்த ஸ்லோகம் கருட புராணத்தில் இருக்கு. அப்போ சதா மந்தஹாசமுடைய அந்த எம்பெருமான் கண்ணனை விட்டுட்டு வாசுதேவனை விட்டுட்டு மற்றவர்களை சிந்திப்பேனா, மற்றவர்களை ஒருபொழுதும் நான் சிந்திக்க மாட்டேன்னு சதபத பிராமணத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, சா ரோதீத் அப்படின்னு, சஹ ரோதீத். அப்போ அந்த மற்ற தேவதைகள் அழுமூஞ்சியோடு இருக்கக்கூடிய தேவதைகளை நான் சிந்திக்க மாட்டேன். அப்போ யாரை சிந்திப்பேன்? எம்பெருமான் கிருஷ்ணனையே சிந்திப்பேன். ஏன் அப்படின்னா அவன்தான் நமக்காக அவதரிச்சான். சூட்டு நன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந் தூபம் தாரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடுவுண்ண போந்தி மிலேற்றுவன் குன் கோட்டடி யானிடை கூத்து அடையலாயர்த்தம் கொம்பினுக்கே அப்படின்னு திருவருத்தத்தில் சொன்னா போல, சூட்டு நன் மாலைகள் தூயன வேந்தி நித்திய சூரிகள்லாம் விரஜா தீர்த்தங்களால திருமஞ்சனம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தூப தீபாதிகள்லாம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கா. போத்தியாசனத்தில் எழுந்தருளை பண்ண போறா. எழுந்தருளை பண்றதுக்கு அந்த கேப்பில் அவளுக்கு தெரியாம தூபத்தினுடைய தூமத்தில் தூபத்தினுடைய புகையில மறைஞ்சி அவ கண்ணிலெல்லாம் மண்ணை தூவிட்டு நந்தகோபனோட வீட்டில் நவநீத சௌரியம் வெண்ணையை திருடி சாப்பிட்றதுக்காக எம்பெருமான் நந்தகோபனுடைய குமாரனாக வந்து அவதரித்தபடினால எம்பெருமான் கண்ணனை பற்றி நான் பாடுறேன். அப்போ நவநீத சௌரியத்துக்காக வந்தானா அப்படின்னு கேட்டால் ஆசிரியர்கள் இடத்துல இருக்கக்கூடிய வாத்சல்யத்தினால வந்தான். ஆனால் தான் ஆச்சியாரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு சொன்னான். அப்போ ததி க்ஷீர நவநாதி நவநீதங்கள்ல அபேட்சை உண்டா, அசாதாரணமா இருக்கக்கூடிய திருப்பாடு கடலையே விட்டுட்டு அங்க போகாம இகலோகத்துல கோகுலத்துல வந்து அவதரிச்சான் இல்லையா, அப்படிப்பட்ட சௌலபியம் வேற யாருக்குமே வராது. அதனால எம்பெருமான் கண்ணனுடைய சிந்தனமானது எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன. அப்போ நந்தகோபனுடைய வீடு அதி சௌலபியத்தோடு இருக்கக்கூடிய இடம், மற்றவர்கள் அப்படி இல்லை. இது மாதிரியான ஒரு எம்பெருமான் கண்ணன் அவதரித்தா போலே மற்றவர்கள்லாம் நமக்காக அவதரிக்கல. தேவதைகளை சிரேஷ்ட பூத்தர் பராத்பரம்ன்றதுக்கு தேவதைகள்லேயே சிரேஷ்ட பரமபாகவதனும் பரமபாகவதர்களான பிரம்மனும் சிவனும் அப்படின்னு தேசிகனே சாய்த்தார். அதுபோல பராத்பரம் உயர்ந்தவர்கள் பிரம்மருத்ராதிகள். அந்த பிரம்மருத்ராதிகளை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் சாக்ஷாத் எம்பெருமான். நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான். இனி அறிந்தேன் ஈஷர்க்கும் கடவுள் அப்படின்னு, ஈஷர்க்கும் நான்முகனுக்கும் கடவுள், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு மற்றவர்களை சேவிக்காமல் அக்ஷராத் பரத்தப்பரகான்னு சொன்னா போலே முண்டகோபனிஷத்துல சொன்ன போல மூல பிரகிருதிக்கு பரபூதமா இருக்கக்கூடிய ஜீவ சமஷ்டியை காட்டிலும் உயர்ந்தவன் பரனாயிருப்பவன் எம்பெருமான். அப்போ கிருமி கீட்டாதி ஜீவராசிகளை காட்டிலும் பிரம்ம ருத்ராதிகளை காட்டிலும் கண்ணன் பரதேவதை. அப்ப இது எப்படி தெரிஞ்சுட்டீங்கன்னா, நாரதாதி முனிபிருந்த வந்தித்தம். அப்போ நாரதர் முதலானவர்கள் இகலோகத்தில் வந்து எம்பெருமான அடிக்கடி சேவித்தபடியினாலே நாரத எம்பெருமான் கண்ணனே பரதேவதை. தத்ர ஷோடசபி சத்ம சஹஸ்ரீ சமலங்கிருதம் விவேஷ கதமம் சௌரேகே பத்னி நாம் பவனம் மகத்து அப்படின்னு பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எம்பெருமானுடைய அந்த புறம் 16,000 மாளிகைகள்னால நன்றாக அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தது. அந்த புறத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய மனைவிகளுடைய வீடுகள் ஒன்றான மிகப்பெரிய மாளிகையில நாரதரானவர் பிரவேசித்தார் அப்படின்னு இருக்கப்போ, இந்த லோகத்தில் எம்பெருமான் கண்ணனை சேவிக்கிறதுக்கு நாரதர் அடிக்கடி எழுந்தருளினார். அதுவும் இது பெரிய ஆச்சரியம். அனுஜானீகி மாம் கிருஷ்ண லோகாஸ்தே யசசாப்ளுதான் பரியட்டாமி தவோத்காயன் லீலா புவன பாவினீஹி பாவனீஹி. அப்போ பெருமாளே நாரதர் எம்பெருமானை பார்த்து சொல்றார், உங்களுடைய புகழ் பரவி இருக்கக்கூடிய இந்த லோகத்தில் இந்த லோகங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய தங்களுடைய லீலைகளை வசத்தியா பாடிக்கொண்டு இங்க நான் சஞ்சரிச்சிருக்கேன், தேவரீரே எனக்கு உத்தரவு தரணும் அப்படின்னு துவாரகையில 11,000 பத்னிகளோடு இருக்கக்கூடிய கண்ணனை பார்த்து நாரதர் இதை தெரிவித்தபடினாலே நாரதாதி முனிபிருந்த வந்தித்தம், நாரதர் முதலான முனிவர்களாலே சேவிக்கப்பட்ட அந்த கண்ணனை நான் ஹரிமேவ சந்ததம் சிந்தையாமி, அப்படிப்பட்ட எம்பெருமான் ஹரிய நான் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் தாசன்.